ஜேதாம் சராமாந்தமானதனம் சித்தகா பூர்ணமத்யம் ஸ்ரேஷ்டீரங்கராமானுஜமோஜ்ஜாசமந்தம் சப்தம் ஸ்ரீவராகம் யதுவரணம் தேசித்தம் சந்திரயாமி சுவாமி

அதை போட்டுக்கொண்டு முகத்தில் சங்கல்ப சூரியோடைய நடகத்தில் இரண்டாவது அங்கத்தில் ஸ்ரீதாசகாரின் தன்மையும் குரு சிஷ்ய சாஸ்திரங்களாக உருவப்படுத்தி சந்தோஷமடைந்தார் சுவாமி. குரு ஆச்சாரிய ஸ்ரீதாசகாரர் சிஷ்யரை சுவாமி தேசிகளை பார்த்து ஆயுஷ்மான் என்று அழைத்து வேதத்திற்கு புறம்பான பாஷ்யங்களும் வேதத்திற்கு விபரீதமாக அர்த்தம் சொல்லும் புதுஷ்டிகளும் அசுரர்களே, நான் அவர்களின் விஷ்ணு ரூபம் வந்து ஜெயிக்க விரும்புகிறேன் என்கிறார் சிஷ்யன் சுவாமி தேசிகன். அதற்கு தேவரின் விஷ்ணுவை போல வணங்கப்பட வேண்டியவர் என்று பதிலளிக்கிறார். சொற்கற்ற சோம்பரும் சூழியதாதரும் நான் மறையும்

பாலி எதிராகன் பாலி சரணாகதி என்று போட்டுக்கொள்கிறார். எம்பெருமானாருடைய ஸ்ரீபாஷ்யம் முதலான திவ்ய சூக்திகள் வேதத்திற்கும் மேலாக மேன்மை பொருந்தி கேட்பவர் செவித்து அமுதமொழியாக சொல்கின்றனர். இதை பயின்ற மகான்களுக்கு பகவான் ஆராயமுகமாக அனுபவிக்கப்படுகிறார். சுகாதாரம் சீனத் ஸ்ரோத்ர புகரே விசிஞ்சந்தி என்று சட்டத்திலே அனுபவிக்கிறார். மேலும் அவர்கள் அந்த திவ்ய சூக்திகள் அமிர்தசாகரத்தில் உண்டான சுத்த ஊஷகங்கள் அதை தருகிறவர்களுக்கு பகவானின் மாலை அருகிலே வராது. ஆகையினாலேயே அவருடைய திவ்ய சூக்திகளை ஆதரித்து செய்து செய்து என்னுடைய எவ்வளவு கழிக்கப்பட்டது என்கிறார். சாஸ்திரியர்களுக்கு உண்டாகக்கூடிய நல்ல குணங்களின் கூட்டமே ராமானுஜம். இதே குமாரரும் ராமானுஜம் குணம் போரும் என்று பிள்ளையாக குறிப்பிடுகிறார். பூமி முழுவதும் பரவியுள்ள ராமானுஜரின் கீர்த்தியானது ஆழமான சமுத்திரம் போல என்று சத்தவியல் காண்பிக்கிறார் சுவாமி. ராமானுஜம் குணத்துலகம், அந்த குணம் என்பதான கூட்டங்கள், அது ஒரு குலம் கூட்டமாக இருக்கக்கூடியது. குணம் என்பது நீர்மையை குறிக்கும். நீரின் தன்மை பள்ளத்தை நோக்கி ஓடுவது. நிச்சயி பூமியில் இருக்கும் பரமாத்மா எம்பெருமான் சாதாரணமான ஒன்றை ரட்சிக்க லீலாதி பூமியில் அகதரித்து கடுமையாகிற குணத்தை காண்பிக்கிறான். அந்த கடலை கடலை தங்கிய கார்மேகம் நம்மாழ்வான். அந்த மேகம் மாதங்களில் என்ற மலை மீது பொழிந்தது. அந்த மலையிலிருந்து இரண்டு அருவிகள் பெறுகிற மணக்கால் நம்பி உயர்கொண்டார். அந்த நீர் ஆழமண்டாயிலும் ஆறாக பெருகியது. அது எம்பெருமானார் ஏரியில் தேங்கியது. அந்த ஏரியிலிருந்து 74 கல்வாய்கள் சிம்மாசனாதிபதிகள் மூலமாக ராமானுஜரின் குணங்கள் சித்தாந்தங்கள் பரவி வைணவ சம்பிரதாயம் காப்பாற்றப்பட்டது. இத்தகைய பகவத் அனுபவம் ராமானுஜ குணானுபவத்தை காண்பித்தது. ஆயிரம் இன்பங்களாய் செய்த குலைகள் வரும் சகோதரி சிந்தையுள்ளே இப்படி சிந்தையுள்ளே வைப்பவர் ராமானுஜர். பகவத்கீதையில் கண்ணன் பரணைக்காற்றை ஞானி என்று சொல்கிறான். அதாவது பாரத உத்தோஷக போஜ்யமாக வாசுதேவனையே எவன் நினைத்துக் கொண்டிருக்கானோ அவரே ஞானி. அப்படிப்பட்டவன் எனக்கும் கிடைத்த மாற்றம் மிகவும் அறிவு. வாசுதேவ சர்வமிதி சமதாத்மா சுதுர்லதா என்கிறான் கண்ணன். வாசுதேவனே எல்லாம் என்று சொல்லுகிறது பாரத போஷக போஜ்யமாக அவனை எம்பெருமானால் சாதிக்கிறார். அதற்கு காரணம் ஆழ்வாரி உண்ணும் சோறு வருகின்றே கண்ணன் காரணம்தான். இங்கு உண்ணும் பின்னும் வருகும் என்பது நிகழ்கால பிரயோகம். ஒரு பரமகாந்தி பகவானை உண்ணும் சோறாகவும் பின்னும் வெற்றிலையாகவும் வருகை நீராகவும் என்பது போல பகவானும் பரமகாந்தியை எப்படியே நினைக்கிறானா? பாடிக்கொண்டு உன்னை விழுந்ததன்தானே என்று ஆயிரத்தை எண்ணம் பாரிக்கு தான் என்னை முற்றப்படுகிறான் காருக்கும் காக்கறியத்தன் கடிதமே. ஆழ்வார் பகவானுடைய சொருவுகளும் குருபூர்கள் எல்லாவற்றையும் ஒன்றுவிடாமல் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் பகவான் என்னை அனுபவிக்க அதிகமாக வேகத்தை காண்பித்து துறையை காண்பித்து முற்றப்படுகிறான் என்கிறார். இந்த பாசுரத்தில் கடியன் என்ற சொல்லிற்கு தொரித்தவன் என்று அர்த்தம். அசித்தவனுக்கு சோப்பை உண்ண வேண்டும் என்ற ஆசை ஏற்படும். அதுபோல் ஆயா பகவானை துதிக்க நினைந்தார். நாகம் நடத்துவதற்கு தண்ணீர் கொடுப்பதில் ஆசை வேண்டும். அதனால் பகவான் பாகம் கொண்டவன் போல் என்னை குருவும் தருகிறான் என்று அனுபவிக்கிறார். இப்படி ஒருவருக்கொருவர் உண்ணும் சோறாகும் பகுதியாகும் இன்னும் வெற்றிலையாக இருப்பதால் புத்தனை பரமபதத்திலிருந்து எம்பெருமான் திருப்பி அனுப்ப மாட்டான். புத்தனும் எம்பெருமானை விட்டு திரும்பி வரமாட்டான். நச புனராவர்த்தது நச புனராவர்த்தது என்று ஸ்ரீ பாஷ்யத்தில் அமைச்சிருக்கிறார் ஸ்ரீ பாஷ்யார். பெரியபிராட்டியார் எம்பெருமான் ஆழ்வார் எம்பெருமானார் சுவாமி தேசிகன் இவர்களுடைய பிரபாவத்தில் திருமரகால சுவாமி ராமானுஜ தேவாசாஸ்திர சபையின் வியாக்கியானத்தில் அருள் செய்துள்ளார். வாயுதம்சாம்புதாகாரியரான அப்துல்லாவுடைய சிஷ்யரான சுவாமி தேசிய நடத்தில் மத்து இல்லாதவர்கள் ஸ்ரீ ராமானுஜருக்கு வேண்டாதவர்கள் ஸ்ரீபாஷ்யாரருடைய பிரீத்திக்கு பாத்திரம் ஆகாதவர்கள் பிராட்டுக்கும் பகவானுக்கும் அவர்களுடைய கிருபைக்கு தூரத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் என்று அண்ணன் சுவாமி சப்தவீரத்ன மாளிகையில் அழகாக சாதித்துள்ளார். குரு வாயுதம் சாம்புதாகாரி சிஷ்யே ஜனாபக்திஹீனா யஜேந்திரா பிரியா சுகோ யஜேந்திரா பிரியா வித்து காருண்ய தூராக வழியை பின்பற்றி அப்படியே காண்பித்தவர் சுவாமி தேசிகன். பரஸ்பர ஜிதேஷு நாம் பரிசரேஷு மாம் வர்த்தய என்று எல்லோரும் சத்துக்களாகவும் சாஸ்திரர்களாகவும் ஆச்சாரி பக்தர்களும் இருக்க வேண்டும் என்பதே சுவாமி தேசிகன் திருவுள்ளம். ஜெயதி எதிராக சூர்த்தியே ஜெயதி முகந்தச்ச பாதுகாயுகளே தகுதய தனா பிரியேது முகம் ஜெயந்தோ ஜெயந்தி புருஷந்தா சதிவார் சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய சிதாந்த பரவேணமா சிவதே சிவராக மகாதேசிதாய சிவதே நிகமாந்த மகாதேசிதாயமா சிவதே பகவே கஷ்டதாராயமா தேசிதாயமா.